శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేతరి వేదాంతార్యో మే సన్నిధత్తాం ద్వారాహది అసలు గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல பொதுவாக இந்த பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணு விலட்சணமா ஒண்ணு இருக்கு, அது பிராப்தியம் இது பிராபகம், அதனால வேற வேறையா போயிட்டதுனால இத்தனை பாதத்தினால நம்ம எதை சாதிச்சோமோ அந்த பிரம்மம் பிராப்தியம் இல்லை, அது மோட்ச பிராப்திக்கு அது இல்லை, கேவலம் பிராபகம் தான். ஆதிவாகிகள் மாதிரி அர்ச்சனாதி கணங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னுட்டு அவன் வந்து ஆக்ஷேபிச்சா, அதுக்கு சமாதானமாக பொதுவா சொல்லிட்டேன். வந்து உபனிஷத் சொல்றது வேதமே ஸ்பஷ்டமா சொல்லெடுத்தோ, ஸ்மிருதி சொல்லெடுத்தோ, ஸ்மிருதி சொல்லணும் உடனே எது காரணமோ அதுதான் பிராப்தியம், எது காரணமோ அதுவே உபாசியம், எது காரணமோ அதுவே பிராபகம். அதாவது காரணமா இருக்கக்கூடியது பிரம்மம், அதுவே உபாசியம், அதுவே பிராப்தியம், அதுவே பிராபகம், எல்லாமே சித்தோபாயமாகவும் அது மாதிரி உபயோகமாகவும் அது இருக்கு. அதனால இத்த காலத்துல வேற ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிரமாணமே இல்லை அப்படின்லாம் சொல்லி முடிச்சார். கூடவே அங்க சேதுத்துவம்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவேன், சேதுனாக்கா இந்த கரையிலேருந்து அந்த கரையை அடையிறது தானே அப்படின்னா அவள் கேள்வி கேட்டார். அதெல்லாம் கூட விரோதம் இல்லாத அர்த்தத்தை அங்கீகரிக்கணும், ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், அதனால விரோதமற்ற அர்த்தங்களை பொருளை நம்ம வாங்கிக்கணும், அதனால இது விரோதம் இல்லை அப்படின்னு சாட்சியம் சொல்லிட்டேன். இப்போ அவன் கேள்வி கேட்டான், நாலு கேள்விகள் கேட்டாங்க, சேது விபதேசார், உமான விபதேசார், வேத விபதேசார், அது மாதிரி சம்பந்த விபதேசார் அப்படின்னு நாலு சொன்னாங்க. அந்த நாலுத்துக்கும் பதில் சொல்லணும், அதுல மூணு விஷயத்துக்கு இப்ப இந்த ஸ்லோகத்துல சாய்க்க போறேன். சேது விபதேசம் ஒண்ணு சொன்னான், அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதே மாதிரி உமான விபதேசம் பரிமிதி வச்சனம் அளவோட கூடினது அப்படின்னு சொல்ற ஒரு வச்சனம் இருக்கு, அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதனால சேது உபதேசம் என்ன, உமான உபதேசம் என்ன, அவரு சம்பந்த உபதேசம் என்ன, அதுக்கு அர்த்தம் மூணுத்துக்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறது. அதனால அந்த கிரமத்துல பாருங்க, இன்னொரு ஸ்லோகருக்கு அது கடைசி வேத உபதேசம்ன்றத கடைசியில சொல்ல போறாரு. இப்ப இதை ஒன்றி சொல்ல போறேன். இந்த இடத்துல மூணு உபதேசங்கள் சேது என்ன அர்த்தம், நீ சொல்றது ரொம்ப சரி, பாலம் ஒரு பிரிட்ஜு அப்படின்னு நீ சொல்ற, அந்த பாலம்பது என்ன பண்ணும், ஒரு அணை அது என்ன பண்ணும் அப்படின்னு பாருது. அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற, நீ சொல்றது இங்கேருந்து அங்க ஆக்சன் போய் விடுறது அப்படிங்கறத அர்த்தத்துல வந்து நீ பிடிச்சிருக்க, சேதுனாக்கா இந்த கரையிலிருந்து அந்த கரைகளை கொண்டு போறது அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தையே வேண்டாம், இந்த கரையிலிருந்து அந்த கரைன்றது வேண்டாம், அது ஒரு அர்த்தம் இருக்கலாம், அதுவும் உண்டு. ஆனால் இன்னொரு அர்த்தமும் இருக்கு, தாரகம்னு ஒரு அர்த்தம், தரிக்கிறது. ஏன்னா சேது ஒரு அணையானது எப்படி ஜலத்தெல்லாம் தரிக்குமோ, எப்படி தரிக்குமோ அந்த மாதிரி நியமம் இருக்கு, நாரகத்து நியமம் எல்லாத்தையும் தரிக்கிறது அணைங்கிறது. அதே மாதிரிதான் எம்பெருமான் தாரகனாக இருக்கான், சர்வதாரகன். இது சொல்றோம் பாருங்க, ஏற்கனவே சொல்லிருக்கோமே, ஜோஸ் சந்திராக்க நட்சத்திரம் கம்பிஷோ பூர்மோதி வசுதேவசிய வீரியேன திருதானி மகாத்மனா எதிர்தான் விசேஷமாக தரிக்கப்படுகின்றன. இன்னைக்குதான் பகவத்கீதை அர்த்தம் சொன்ன, முதலாவது அத்தியாயத்துல, அதாவது வாயு இருக்கு ஆகாசம் இருக்கு, இந்த ஆகாசம் ஆகாசம் என்ன அர்த்தம், வெற்றிடம், வெறும் இந்த இது சொல்றோம் இல்லையோ அந்தரமா இருக்கே வெற்றிடமா இருக்கு பாருங்க, அது ஆகாசம். அந்த வெற்றிடமா இருக்கிற இடத்துல வாயு வந்து பிரசரிக்கிறது, காத்திருக்கிறது, காத்திருக்கிறது. எப்படி நம்ம போறோம், ஒரு கணத்துல இறங்குறோம், ஒரு இதர ஜலாசயம் இருக்கு, கையில காலை வச்சோம்னா வழுக்கிறது. அப்ப என்ன பண்றோம், ஒரு ஆழமா காலை கையை எப்படி எப்படி ஆட்டுவோம், அல்லது ஒரு கொம்ப வச்சு நடப்போம், ஜாக்கிரதையா நடப்போம், ஜாக்கிரதையா நடப்போம். ஏன்னா பயம், நம்ம வந்து குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியும், நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைகள்லாம் நிக்கும், நடக்க ஆரம்பிச்சதுன்னா காலை அழிஞ்சு வைக்காது, அதுங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரத உணர்ச்சி, ஓடும், ஓடிட்டு கீழே வந்துடும். அது மாதிரி அந்த நுனிக்காலால் நடக்கும். ஏன்னா பேலன்ஸ், பயம், நம்ம கீழே வந்துட போறோமோ அப்படின்னு ஜாக்கிரதையா நடக்கும். ஆலம்பனம் இல்லாம நம்மளால நடக்க முடியாது. கம்பி மேல ஒருத்தர் நடக்கிறான் சர்க்கஸ்ல, அப்ப எப்படி நடப்பான், ஒரு கொம்பு வச்சுப்பான் கையில, இப்படி எப்படியும் பேலன்ஸ் பண்ணி கம்பி மேல நடந்து வரும். ஒரு ஆலம்பனம் வேணும். இப்போ ஆகாசம் வெற்றிடம், அதை காத்து வீசுறது, அந்த காத்துக்கு ஆலம்பனமே இல்லையே, எப்படி நிராலமனமா வீசுறது அப்படின்னு அதை உதாரணம் சொல்றது திருமால். ஒரு ஆகாசத்துல காத்து எப்படியானாக்கா அழகா வீசுமோ, அந்த சமயத்துல அதுக்கு நான் தான் நம்ம இருக்கேன். என்ன பாக்குற, நீங்க என்ன பாக்குற, அவ்வளவுதான். ஆனா நான் அந்த காத்துக்கு நான் இதுவா இருக்கேன், ஆழமனமா இருக்கேன், பிடிப்பு. அதே மாதிரியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்துக்கும் நான் தாரகன், என் சங்கத்தை மாத்திரத்தினால தெரிச்சுட்டு இருக்க நான். எப்படியானால் இந்த ஒரு அணையானது எல்லாத்தையும் தரிக்குமோ, பாலமானது எல்லாத்தையும் தரிக்குமோ, நம்ம ஜலத்து பேர்ல நம்மளால போக முடியாது. அந்த பாலத்து பேர்ல நம்ம நடந்து போறோம், அத்தை பண்றோம், இத்தை பண்றோம், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்மளெல்லாம் தரிக்கிறதே, அந்த மாதிரி அந்த தாரகத்துவம் ஒண்ணு இருக்கு. அதனால இந்த பகவான் இருக்கான் பாருங்கோ, அவன் தானே சர்வதாரகன், ஆதேயத்துவம் நமக்கு, அவன் ஆதாரமா இருக்கான். சரீர லட்சணம், அவன் சேஷியா இருக்கான், அவன் நியந்திராவா இருக்கான், அவன் தாரகனா இருக்கான். அதனால அவன் சரீரி, நம்மளா சேஷமா இருக்கும், நியாமியமா இருக்கும், அந்த மாதிரி தாரியமா இருக்கும். அதனால நம்மளா சரீரங்கள், சரீரத்தை ஒரு சரீர் தாங்கிறது சகஜம் தானே. அதனால சர்வதாரகன் அவன், அனைத்தும் சர்வத்தையும் தரிக்கிறவன் அவன். அவன் இல்லை என்ன தரிக்கவே முடியாது. அதனால சர்வதாரகனா எம்பெருமான் இருக்கிறதுனால இவன் இந்த சேத்துவா இருக்கான்னு சொல்றான். இதுல என்ன தோஷம், சேத்துவா இருக்கான்னு சொன்னதுனால உடனே இங்க என்ன ஆட்சின்னு போறது அப்படிங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்காத, இதுதான் சரி. சேது அப்படின்னு காமிச்சுடுத்தோம், அப்படின்னு காமிச்சு வாஸ்தோம் உபனிஷத்து மாதிரி சொல்லெடுத்தோம், சேதும் தீர்த்துவா அப்படின்னு எடுத்து. அதனாலேயே இந்த இவனை பரமாத்மாவை வெறும் பிராபகமா ஒண்டி பார்க்காத, சர்வதாரகனாவும் பாரு அப்படின்னு சைக்கிறது. இது முதல் இதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பந்தனம் பேரு, பந்தனம் என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னைக்க சொன்ன பாருங்க, ஒன்னும் இன்னொன்னு சேரக்கூடாது. ஒரு வசூரிய சுபாவம் இன்னொரு வஸ்துல போய் சேரக்கூடாது. நீங்க தான், நாங்க நாங்க தான். சமரசுவாமின்னு மீமாம்சா பாஷ்யம் எழுதினவர், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஆக்ஷேபம் பண்ற, சவர பாஷ்யத்துல இருக்கு வேத வாக்கியம் தான் பொய். ஏன் தெரியுமோ, லோகத்துல எவனோ ஒருத்தன் பேசுறான், அவன் பேசினா எல்லாம் உண்மையா இருக்கு, அவன் பொய்யா கூட பேசுவான் இல்லையோ. எல்லாரும் சத்தியமே பேச முடியாது, எல்லாரும் சத்தியமே பேச முடியாது, பொய்யும் பேசுவான். சாக்ஷாத் திராட்டி, சாக்ஷாத் திராட்டி அனுமான காப்பாத்தனமா. இந்த ராட்சசஸ்திரிகள்லாம் வந்து கேக்குறா, உன்னோட ஒரு வானனம் பேசிட்டு இருந்ததே அந்த குரங்கு யாரு அப்படின்னுட்டு. அதுக்கு திராட்டி சொல்றா, அகிரேவஹ்யஹே பாதம் விஜானாதி நசம்சய அப்படிங்கிறா. பாம்புக்குதான் பாம்போட கால் தெரியும், ராட்சசாவுக்குதான் ராட்சசாவோட சுரூபம், அவளுடைய கிருத்தியங்கள் தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும், போய் தான் சொல்ற. ஏன், நம்முடைய பக்தனை ரட்சிக்கணும், தங்கிட்ட சரணடைஞ்ச பக்தனை ரட்சிக்கணும். அதனால அந்த அனுவார காட்டி கொடுக்க மாட்டார், எல்லாரும் பொய்ன்னு சொல்லுவாது. அதனால லோகத்துல எல்லாரும் பொய் சொல்றவா இருக்காளே, அத மாதிரி வேதம் கூட பொய்யா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு சுப்ரமணிய பதில் சொல்றேன், இவரு அது பொய்யன்றதுனால எல்லாமே பொய்யன்னு எப்படி சொல்ல முடியும், ஒன்னு பொய்யன்றதா இன்னொன்று பொய்யாயிடுமா. ஏன்னா அந்யத்வாதேவன், அந்யத்வாதேவன்ற நகி தேவதத்துவ சாமத்தே எகிதத்துவாபி சாமத்துவம். உதாரணம் சொல்ற, தேவதத்தன் கருப்பா இருக்கான், அதனால எகிதத்தன் கருப்பா இருக்கணுமா? தேவதத்தன் கருப்பா இருக்கிறதுனால எகிதத்தன் கருப்பா இருக்கான்னு சொல்ல வேண்டாம். அவன் கருப்பு இவன் கருப்பு இல்ல, மொத்தம் கருப்புன்றதுனால எல்லாருமே கருப்பா இருக்க முடியாது. ஏன்னா இவன் வேற அவன் வேற, அந்யத்வாதேவன். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒவ்வொரு தர்மங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் மனுஷியாள், நம்ம எல்லாரும் பிரம்மனாள், நம்ம எல்லாரும் ஸ்ரீவிஷ்ணவாள். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. காரணம் என்ன, அந்யத்வாதேவன் ஒவ்வொரு சுபாவம், அந்த சுபாவங்கள் மாறக்கூடாதான், சுபாவங்கள் மாறவே கூடாது. சுபாவ சாங்கரியம் வரக்கூடாது, வஸ்து சாங்கரியம் வரக்கூடாது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சேராம இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு சேராம இருக்கிறதுன்றதுதான் இந்த பெருமாள் பந்தனம். இதான் சேது, சேது பந்தனம்னா இதான். சேது பந்தனம்ன்றது இந்த மாதிரி லோகத்தில் ஏதேஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படிங்கறது உபநிடத் வாக்கியம். அசம்பேதாய அதாவது பிரிச்சு இருக்கணும், அந்த வஸ்து வேறு இந்த வஸ்து வேறு. எத்தனை லோகத்துல திரவியங்களை பாக்குறோம், சொல்ற லோகத்துல ஒரு திரவியம் தான் இருக்கு அப்படின்னார். என்ன திரவியம், எல்லாத்தோயும் சேர்ந்த பிரம்ம ஒன்று இருக்கு. அப்புறம் சேதனம்னு ஒரு திரவியம், அச்சேதனம்னு ஒரு திரவியம். சேதனம்ன்றது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும், அச்சேதனம்ன்றது ஜனங்கள்லாம். அதுக்கப்புறம் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூணு திரவியம் அப்படின்னார். அப்புறம் பகவான் மொத்தம்தான், சேதனங்கள்ல மூணு விதமான சேதனங்கள், நித்யாள் முக்தாள் பத்தாள் அப்படின்னார். அதுக்கப்புறம் மிருகங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் கூட பத்த சம்சாரிகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அச்சேதனங்கள் பிரிக்கிறார், அதெல்லாம் 24 தத்துவம் சொல்றார். இப்படி எத்தனை விதங்கள், ஏன் அந்த மாதிரி 24 சொல்லணும்னா ஒவ்வொரு சுபாவம் இருக்கு, அந்தந்த சுபாவங்களை பிரிச்சு இருக்க முடியாது. ஆனால் அவைகள் ஒன்னாவும் சேரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். இத பேசிக்கின்னு விளக்கி சாய்க்கிறார். எல்லாம் எம்பெருமானார் சாட்சித்தான், ஸ்ருதிகள் சொன்னது, ஸ்மிருதிகள் சொன்னது, அதை எம்பெருமானார் அங்கங்க பாஷ்யத்துல கோடிட்டு காமிச்சிருக்கார். அது அத்தனையும் தம தேசிகன் பத்தமுத்தா கலாபம் நியாய சித்தாஞ்சனம் நியாய பிரசுத்தி இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சாட்சிருக்கார். அதனால இந்த மாதிரி இவைகள்லாம் என்ன பண்ணணும், எத்தனை பிரபஞ்சம் அத்தனையும் ஒன்றும் சேரக்கூடாது, எல்லாமே அதாவது தனித்துவத்தோட இருக்கணும். தனித்துவம் இருக்கவே தான் எல்லாருமே நம்ம பிரகாசிக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டோம்போ பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. சதுசிர விஷயம் சொல்றோம், சதுசிர விஷயம் சொன்னாக்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். இதுல வந்து திருநீர் சதசங்கத்தினர் பிரபா கூட்ட சின்னாண்டவன் அங்கே நாங்கள்லாம் போயிருந்தோம். கருணாராஜர் சுவாமி அழகான ஒரு விஷயம் சாய்ச்சார். அடுத்தது அடியேன்னு ஞாபகம், அடுத்தது சிவசங்கர் குமாரர். அதன் பிறகு இன்னும் அஞ்சாறு பேர் சொன்னான், ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் நடந்தது. ஒவ்வொருத்தரும் அபூர்வமாக சொன்னான், எல்லாருமே ஒரே அதிகம் சொல்லி இருந்தாக்க என்ன சொன்னதையே திருப்பி சொல்றேன்னு சொல்றப்பான். ஆனால் ஒரே அதிகம் சொன்னா கூட அவளுடைய புத்தி சூட்சத்தை வச்சுட்டு லட்சணமா சொல்லலாம். பரவாயில்ல பெரிய சுவாமி சதசு வச்சார், அடியன் ஒரு அதிகம் சொல்ல போறேன். அந்த அதிகரணத்தை முன்னாடியே ஒரு சுவாமி சாக்கிட்டார். அப்போ அடியே தான் சொல்றதா இருக்கேன் அப்படின்னு உடனே பரவாயில்ல சுவாமி என்னடா அவர் சொல்றதுதான் நீ சொல்ல போறியா அப்படின்னாரு. அதுதான் பார்த்து வந்திருக்காரு என்ன, உடனே கருணாகராச்சார் அதனால என்ன அவர் சொன்னதை நீ சொல்லக்கூடாது. நீயும் வண்ணா அவர் அவருடைய ஸ்டைல சொல்றாரு, தேவரீர் தேவரீர் அவர் சொல்றது நீர் சொல்ல மாட்டார், நீர் சொன்னது அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொன்னதை நான் சொல்ல போறதில்ல, நான் சொன்னது அவர் சொல்ல மாட்டார். அவர் தான் சொல்றார் ஒரே அதிகாரத்துல. இப்ப பாருங்க தனித்துவம், எனக்கு அதிகாரம் சாராவளி முக்கியம், சாராவளி வச்சுட்டு அடையன் போனேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, அந்த தனித்துவமானது போயிடக்கூடாது, தனித்துவம் இன்னைக்கும் போகவே கூடாது. அதனால பிரமாதம் என்ன பண்றா சேர்த்து வார்த்தர் எதேஷாம் லோகானாம் அசம்பேதாய, இதெல்லாம் சேர்ந்துடக்கூடாதான், தெரிஞ்சிருக்கணுமா, தனித்தனியா இருக்கணுமா, அதனுடைய சுபாவமோ சுரூபமோ எதுவும் மாறக்கூடாது, அதுந்து அதுந்துதான் இருந்ததுதான். அதனால தங்கிட்ட எல்லா வசதியும் தங்கிட்ட வச்சுட்டு இருக்கான் இந்திரமான் தாரகனா இருக்கான். ஆனால் அத்தனை பேர் இருக்கும் பசியாம் பசியாமி தேவாம் தவ தேவ தேகே அப்படிங்கிறான் கீதையில பகவான். இந்த அர்ஜுனன் பகவானே உன்னுடைய திருமேனியில எல்லாரையும் நான் பாக்குறேன், அத்தனை பேரும் பாக்குறான், அவன் தேவதை இவன் மனுஷன் மண்மகங்கள் சந்திரசூரியால் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுனன். ஆனால் வேற வேறையா போயிட்டாள் அவன், வேற வேறையா இருக்கா, அவன் அவளுடைய தனித்துவத்தோட தான் இருக்கா, எல்லாரும் சங்கரம் ஆகல, ஒன்னா சேரட, யாருமே ஒன்னா சேரட. அப்படிப்பட்ட ஒரு தாரகன் தங்கிட்டு அத மாதிரி பந்தனம் பண்ணி வச்சிருக்கானா, இவாளுக்கு இந்த இடம் அவளுக்கு அந்த இடம், இவா இப்படி இருக்கணும் அவ அப்படி இருக்கணும், அந்த மாதிரி எம்பெருமான் சேத்துவாய் இழந்து இருக்கான். அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவும் இந்த சேது சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லணும். ஒன்னும் ஒரு சேது எப்படி எல்லாத்தையும் தரிக்குமோ அந்த மாதிரி சர்வதாரகனாக எந்திரமாக இழந்து இருக்கான். இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் பந்தனம் சாங்கரியம் வராமல், சாங்கரியம் வராமல்னாக்க ஒன்னுத்தோடு ஒண்ணு கலவாமல் தங்கிட்டே எல்லாத்தையும் இருக்கான், தங்கிட்டே எல்லாத்தையும் வச்சுருப்பான், எல்லாம் ஒரே இருக்கணும். அது நம்ம அந்த ஆத்திரெல்லாம் லைப்ரரி வச்சுருப்போம், ஆத்திரெல்லாம் லைப்ரரி வச்சுருப்போம், லைப்ரரிலாம் பாருங்க ஒவ்வொன்றையும் பிரிச்சு வச்சுருப்போம். கருணாராச்சார சுவாமி திருமாவளவு போனாக்கா தெரியும், எனக்கு அவரை மாதிரி வச்சுக்கணும் பார்த்தா எனக்கு வசதி இல்லை, அதாவது ஆத்திரையும் ஆமும் வசதியா இல்லை, வச்சுக்கிறதுக்கு வசதியும் இல்லை. அவர் அழகா ஒரு லைப்ரரியே வச்சுட்டார் மாடியில, போவன் என்கிட்ட சொல்லுவார் சுவாமி இது வேதம் முழுக்க, இது வேத பாஷ்யங்கள், இது உபனிஷத்து, இது உபனிஷத் பாஷ்யங்கள், இது வியாகரண புஸ்தகங்கள் அங்கங்கள், இது சாஸ்திரங்கள், இது மீமாம்சா, இது நியாயம், இது வேதாந்தம், இது அத்வைத வேதாந்தம், இது துவைத வேதாந்தம், இது சிஷ்டாத்வைத வேதாந்தம், அதுலயும் இந்த கணக்கில் போட்டு வச்சிருப்பார். எல்லா புத்தகத்தையும் ஒன்னா கலந்துட்டா என்ன ஆகும், எந்த புத்தகம் எங்க எனக்கு அதான் எனக்கு கஷ்டமே, எங்கிட்ட இல்லாத புத்தகமே இல்லை, குறைஞ்ச புத்தகம் ஒரு 1000 புத்தகம் வச்சுருப்பேன். ஆனால் அத்தனையும் திருச்செடுக்கிறது எனக்கு கஷ்டம், தேடி தேடி எடுக்கணும், வைக்கிறதுக்கு இடம்ல பையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் கட்டுறதுக்கு இடம். இப்ப பாருங்க அவாத்திரம் எல்லாம் அசங்கரமா இருக்கு, எந்த புத்தகம் எப்ப வருமோ அனாயாசமா எடுத்துக்கலாம். நான் அவாத்துக்கு போய் தங்குவேன், போயிட்டு இப்ப போய் 1.5 வருஷம் எடுத்து இந்த குரானா வந்து போறதே கிடையாது, எப்ப போனாலும் சரி எந்த புத்தகமும் உடனே எடுத்து அப்படியே பார்த்து படிச்சுட்டு வச்சுட்டு வந்துடுவேன் அதே இடத்துல. அந்த மாதிரி ஒரு பத்ததி இதுதான் எம்பெருமான் பண்றானா, சர்வ தாரகனா இருக்கான், தங்கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான், எல்லா வசுக்களையும் அவங்ககிட்டயே இருக்கு, ஆனாலும் கூட ஒரு கிரமமாக எல்லாத்தையும் பந்தம் பண்ணி வச்சிருக்கான், களவாம பண்ணி வச்சிருக்கான். இப்படி பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த லோகத்தினுடைய சுரூபம் சுபாவம் அவையெல்லாம் ரட்சிதமா இருக்கு, ரட்சிதமா இருக்கிறது. சாத்தியம் குழந்தையும் ஒன்னா கலந்து சாச்சா எப்படி சாப்பிட முடியும், இது வேற வச்சு அது வேற வச்சு ரெண்டு விபரீதமா போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ண மாட்டோமே நாமும், அது சாதாரண விஷயமே நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. ஒரு சாப்பிட்ற வஸ்து இந்த மாதிரி ஒரு ரசமோ சாத்துவதோ ஒரு குழம்போ பண்ணா அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறது இல்லை, கடமதுகளை ஒன்னா சேர்த்து சாப்பிட மாட்டோம். எங்க மாதா மகன் பையம்பாடி இறந்துகள் இருந்தேன் அம்சேவர், அவர் அம்சேச்ச அவர்கிட்ட கேட்பார் ஸ்ரீதேவந்திக்கு என்னென்ன பக்ஷணமா பண்ணினான்னு கேட்பா, பொதுவான மனு சொல்லுவான், உப்பு சீரை நல்ல சீரை அப்பம் இது வாமப்படி மணவப்பு இத மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆனா எங்க தாத்தா சாப்பிட்ட சுண்டுபிடிங்கா, நாவல் பழம், பழம், இந்த பழம் இதெல்லாம் காமிச்சேன். நான் கேட்போம், என்ன தாத்தா அது பஷம்னு கேட்டா, ஏண்டா பெருமாள் இதெல்லாம் அமிசை பண்றோம் இல்லையா, பெருமாள் நம்ம சமர்ப்பிக்கிறோம், இதையும் சொல்லணும், இதையும் முக்கியம், பெருமாள் சாப்பிட்டதெல்லாம் பட்சணம் இல்லை, இதெல்லாம் தான் சாப்பிட்டார் பெருமாள். ஏன்னா ஒரு கோபாலகன் இடையர் குளத்துல வளர்ற அவர் ஒரு போன இடத்துல இதான் கிடைச்சது, அந்த காய் அடிச்சார், இந்த காய் அடிச்சார், அப்படிதான் சாப்பிட்டு இருந்தார். அப்படி இருக்கச்ச அதெல்லாம் சொல்லணும். அதே மாதிரி அவர் சாப்பிடுற சமயத்துல குழம்பு சாதம் சாப்பிடுவார், குழம்பு சாதத்தின அப்படியே சாப்பிடுவார், கரும்பை தொட்டுக்க மாட்டார், கரும்பை தனியா சாப்பிடுவார். கேட்டா சொல்வார், குழம்பையும் கரும்பையும் ஒன்னா சேர்த்து இருக்கா, இதன் ருசியும் அதன் ருசியும் மாறி போயிடும், அது மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா பெருமாள் கண்டகளை பண்ணச்ச தனித்தனியா கண்டகளை பண்ணணும், அந்த மாதிரிதான் சாப்பிடணும் அப்படின்னு. ஒரு ஆகார விஷயத்திலேயே நம்ம பெரியவா எவ்வளவு அழகா பண்ணுங்கோ, அது ஒரு தனி குழம்புல கரும்பு சாப்பிட்டு சாப்பிடுறது அழகு, கரும்பு தனியா சாப்பிடுறது, குழம்பு சாதம் தனியா சாப்பிடுறது, அது ஒரு தனியா இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னு, இதெல்லாம் ஆகார விஷயங்களே எப்படி இருக்கு, பகவான் சர்வசிரஷ்டா, எல்லாத்தையும் திருஷ்டிக்கிறவன், அப்படிப்பட்ட எந்திரமான், அப்படிப்பட்ட எந்திரமான் இதுதான் கிரமம் பண்றான், ஒவ்வொன்னுத்தையும் களவாம பாத்துக்கிறான், இதுதான் பந்தனம், பந்தனத்தினால சேத்துவம் சொல்லப்படுறது. இது ஒரு சமாதானம் சொல்லிட்டார் சேது சக்தி. அடுத்ததான் வந்து உண்மானம் உபதேசம் சொன்னோம். உண்மானம்னா என்ன அர்த்தம், பரிமிதி, அளவு, அளவு சொன்னோம், சதுஷ்பா பிரம்ம அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன், அதுக்கு சமாதானம் சொல்லணுமே அப்படின்னாக்க, அதுக்கு சமாதானம் சொல்றது, அதாவது சர்வவியாபி பகவான். ஆனால் ஒரு உபாதி, ஏதோ ஒரு காரணத்தை இட்டுதான் அவன் வந்து இந்த மாதிரி அளவு அளவோட குணம்னா இருக்கான். நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கோம், தகர வித்தியில அல்பசுதேரித்தம் சூத்திரக்காரன் சொல்றார், தகராதிகரணம் முதல் அத்தியாயம் மூணாம் பாகத்துல அஞ்சாவது அதிகரணம் அவர் சொல்றாரு. அதுல சொல்லும் பொழுது தகர வித்தியில அவனும் ஒரு ஹிருதயம், ஹிருதய குண்டலீகம், அந்த அதுல ஜீவன் இருக்கான், அந்த ஜீவனுக்குள்ள இந்த தகராகாசம் இந்திரமான் எழுந்து வழி இருக்கான், அவனை போய் எழுந்து வழி இருக்கான், அவனை போய் தகராகாசம் ஹிருதய குகையில் எழுந்து வழி இருக்கான், அப்படியே உட்காரணும், அல்பஸ்ருதி சின்ன ஸ்தானத்துல இருக்கான், ஒரு சின்ன ஹிருதயம், அந்த ஹிருதய அவாவாளுடைய கட்டவர்கள் அளவு இருக்குமா அப்படின்றது, அந்த ஹிருதயத்துக்குள்ள ஜீவன், அவனுக்குள்ள எம்பெருமான், அவனுக்குள்ள கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களையும் நம்ம உபாசிக்கணும், அவனையும் உபாசிக்கணும் அப்படிலாம் சொல்றிருக்கு. இத்தனும் இடத்துல இருக்கானே, அணுவான ஜீவனுக்குள்ளேயும் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அது வந்து பெருமாள் சர்வவியாபியான பெருமாளுக்கு இது தோஷமா இருக்கே அப்படின்னு கேட்டுண்டாக்க அதற்கு சமாதானம். அப்படி இருந்தா கூட உபாசனத்துக்கோசம் இருக்கான். அங்க சொன்னது சாண்டில்ய வித்தியில அற்பகௌகஸ்வாத் சத்யபதேசாச்சனே என்ன நிச்சாயத்வா தேவம் யோமவச்ச அப்படின்றது, அதாவது அற்பகௌகஸ்தம் சின்ன இருப்பிடம் அதுல இருக்கானே, அணியான்றி ஹேர்வா அப்படின்லாம் இருக்கு, சர்ஷபாத்வா அப்படின்லாம், நெல்லு அத்த காட்டிலும் சின்னதா இருக்கானாம், ஒரு கடுகு அத காட்டிலும் சின்னதா இருக்கானாம் பெருமாள். ஏன் அப்படின்னா நிச்சாயத்வா உபாசனமா, நம்ம எல்லாம் உபாசிக்கணுமா அவனை, இவ்வளவு பெரிய பெருமாள் நம்மளால தியானிக்க முடியாது, இத்தனும் என்ன சுலபமா பிடிச்சுக்கலாமே, நமக்கு அனுகிரகம் பண்ணணுமா, அதுக்கோசம் இப்படி உள்ள இருந்துகிட்டு இருக்கான் பெருமான், அந்த மாதிரி எங்க அர்த்தம் பண்றோம். அதனால இது வந்து உபாதியினாலதான் சொல்ல, அது வந்து ஏற்கனவே சூத்திரக்காரர் சொல்லிவிட்டார், வந்து சாண்டில வித்தியிலையும் தார வித்தியிலையும் இதை சொல்லிட்டேன், இந்த மாதிரி எந்தனமான் இத்தனும் உண்டா இருக்கானே, அல்பஸ்தானத்துல இருக்கானே, அது எப்படி வரும், சர்வவியாபியான பகவான போய் இப்படி சொல்லலாமா? அது ஜீவன் தான் அப்படி இருப்பான்னாக்க அதான் தவறு. நம்மளை அனுகிரகிக்கிறான், அதுக்கோசரம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அழுக்குமாரோட சாதியில் தான் திறந்து அழுக்குமாரோட சாதியில பிறக்கிறான், பிறந்து நம்ம உடம்புலயும் வந்து உட்கார்ந்துக்கிறான். அந்த பெருமாளுடைய வாத்சல்யமும் சௌசல்யமும் அவ்வளவு நன்னா இருக்கு. அந்த சௌசல்யம் இறங்கி வருதல், அது அவனுடைய நீர்மை இருக்கு பாருங்கோ, அது சொல்றது. அந்த நீர்மை அது அவ்வளவு வைபவமா இருக்கு சௌசல்யம். அவர் எது சொல்றாரு, அது பெண்டிரா சுகங்களைத்தான் பெரியதோர் உடம்பை பூண்டு வந்து திருமாவளையில வரும். எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கா, மித்த வல்வனையில் நின்று மூன்று வயதேறால் கத்திய பந்தும் கொண்டு பராங்கதி கண்டிருந்தான். இத்தனை அரியனார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய இத்தனை பெற்றும் வந்தோ பிறவிகள் பிணங்குமாறே அப்படிங்கிற ஈ முக்கிய மாதிரி அப்படியே மொய்க்கிறதான் கர்மாக்கள். அப்படி இருக்கச்ச அவன் என்ன பண்ணான், சத்ர பந்தோ கோவிந்தான் மூன்று எழுத்து, கோவிந்தா மூன்று எழுத்துல பேராள் கத்திர பந்தும் ஒன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியனாருக்கு இறங்கும் நம் அரங்கனாய, இப்படி சௌசல்யத்தோடு இருக்கானே எவ்வளவு சுலபனா இருக்கான். இந்திரா கிடக்கும் போது பெண்டிரா சுகங்குளைப்பான் பெரியதோ உடம்பை பூண்டு முண்டிரா கிடக்கும் போது உடலுக்கு நைந்து நின்று தந்துவாய் மாலையமாசுரம் அஞ்சா பாசுரம் ஆறா பாசுரம் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டம் முன்னா போட்டோம். இந்த பாசுரம் இதை தெரிஞ்சுதான் போறோம். எப்படி அல்பமான விஷய சுகத்தில் ஈடுபட்டு இருக்கோம், நித்தியப்படி சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம், இதுதான் ஜென்மாவன் நமக்கு. அவன் தந்துராய் மாலை மாத்தன், அவன் அற்புதமான துராய் மாதன், திருத்துராய் மாலையா அறிஞ்சவன், அவனை நினைக்க மாட்டேன்றீங்களே. தேவதைகள் கொடுக்க வேண்டிய அவிஷ நாய்களுக்கு எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமா, அத மாதிரி பண்றீங்களே அப்படின்னு கேட்கிற தொண்டர்கள் இப்படியாழ்வான். அதனால அவன் இறங்கி வரான், நீ கையை கூப்பிட, நீ கையை கூப்பிட, உனக்கு எல்லாம் பண்றேன். அந்த மாதிரி இருக்கான், அது மாதிரி அனுகிரகிக்கிறானா. நம்ம உடம்பு எவ்வளவு பெரிய உடம்பு, நீச்சமான உடம்பு, அந்த நீச்சமான உடம்பு அவன் எழுந்துள்ள இருக்கான். காரணம் அனுகிரகம், அதுதான் சார்த்தகம், அதுதான் இது. பெருமாள் இருந்து பரிமிதி வசனம்ன்றது இதான், பரிமிதி வசனம் அளவோட இருக்கான் அப்படின்னாக்கா நம்மளை அனுகிரகிக்கிறது ஒன்னே ஒண்ணு அவனுக்கு, அதுதான் அது. அதையும் ஒண்ணு சொல்ற, ஆமா சதுஷ்பா பிரம்ம ஷோடதகலம் பிரம்ம அப்படின்னா இருக்கு அப்படின்னாக்கா அசம்தான். இந்த சதுஷ்பாத்னா நாலு இருக்கா, நம்ம சொல்றோம் பாதோ விஸ்வா பூதானி திரிபாதம் தேவி அப்படின்றோம். இந்த பெருமாளுடைய ஒரு திருவடி அது இந்த பாதம் முழுக்க ஒரு அடி நாலு அடி இருக்கு, ஒரு அடினால இந்த பூமி முழுக்க அளந்துட்டார். மீதி மூணு பாதங்கள் நீபோதி அப்ராகிருதமான மண்டலத்தை இதை பண்றது அப்படின்னு இருக்கு, அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாதிரி அந்தந்த உபாசகால் அவாவாருடைய உபாசியத்தை உபாசிக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி இருக்குது. அந்த உபாசனம் நம்ம உபாசனம் பண்ணாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு, எம்பெருமானை எப்படி உபாசிக்கணுமோ அந்த மாதிரி. ஏன்னா பிரம்மவித்யைகள் வயசாரத்து சரிச்சிருக்கோம், வயசார சாதாரண சப்தவிசேஷா, அதுல எப்படி பெருமாள் சர்வ வியாபியா இருந்து கொண்டிருக்கான் அது சொன்னோம். அதே சாண்டில்ய வித்யை, உதாகர வித்யை, இது நாத்திகேதாக்னி இதெல்லாம் சேவிச்சு எப்படி சேவிச்சோம், அல்பஸ்தானம் அதான் வியாபியா இருக்கிறது சேவிச்சது வயசான வித்தியைகள். அதே இந்த மாதிரி அல்பஸ்தானங்கள் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறது, அதெல்லாம் சாண்டில்யம் தானவைகள் தான். அந்த உபாசனம், அந்த உபாசனத்துல உபாசியத்தினுடைய உபாசியமான எம்பெருமான் அவனுடைய ஆகாரம் அதை சொல்லணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி இருக்கு. அவன் எப்படிப்பட்டவன், அனந்த பூம்னன், அவனுக்கு நிறைய பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட மகாத்மியம் பெருமாள் எல்லாமே பெருமாளால் வியாபிக்கப்பட்டிருக்கு. சர்வலோக வியாபி, அவனை யாரால் அழைக்க முடியும், அவன் யாரால் அழைக்க முடியும்? இவ்வளவு நின்றுட்டு அவன் சுரூபம் ரூபம் சுவாவம் எதையுமே அழைக்க முடியாது, எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருந்தா கூட பாருங்கோ, அந்த மாதிரி இருந்தா கூட பெருமாள் எவ்வளவு இருந்தா கூட நம்ம அனுகிரகிக்கிறதுக்கோசரம் உபாசி ஆகாரத்து சுருக்கிக்கிறானா, சுருக்கிண்டு வரானா, அந்த மாதிரி சுருங்கி போறான் பெருமான். அதனால என்ன காரணம், உபாசகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரீதி, ஒரு அனுகிரகம், அதுக்கோசரம்தான் அப்படி இருந்திருக்கான். அதனாலதான் அப்படி சொல்றான் உபாசகன், அவ பண்ற உபாசனம், அந்த உபாசனத்தில் உபாசியம், அது எது, பிரம்மம், அதனுடைய ஆகாரம், அந்த ஆகாரத்துக்கு அனுகுணமாக அந்தந்த வித்தைகள்ல அல்பஸ்தானமாகவோ அல்லது பரிமிதமான ரூபங்குல உடையனாகவோ சொல்றது. ஒரு வித்தியன்னு எடுத்துட்டாக்கா 8 குணம் இருக்கும், 12 குணம் இருக்கும், 24 குணம் இருக்கும், அப்படி இருக்கும். அவ்வளவுதானா இருக்கு எம்பெருமான் குணங்கள், எவ்வளவோ கல்யாண குணங்கள். ஆனால் நாம் என்ன பண்றோம், நம்மளால அத்தனையும் நம்மளால பறிக்க முடியாது, பறிக்க முடியாது, அத்தனையும் தியானிக்க முடியாது. அதனால அவனுடைய ஸ்ருதி ஸ்மிருதியில் மமையை வாங்கினார். அந்த ஸ்ருதிகள்ல இந்த மாதிரி பெருமாள் பண்ணி வச்சுட்டு போயிட்டார், பெருமாள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போற வியவஸ்தை. இந்த மாதிரி இவாள்லாம் கஷ்டப்படக்கூடாது, எப்படியாவது என்னுடைய திருவடிய வாழ்லாம் அடைஞ்சிடணும், அதுக்கோசரம் இவ்வளவு பிரயத்தனப்படுறான் எம்பெருமான். எம்பெருமான் இதுக்கோசரம் பிரயத்தனப்படுறாரு. அதனால இந்த மாதிரி வித்தியைகள்லாம் இருக்கு, அந்த வித்தியைகள்ல அல்பஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அல்பமான உபாசி ஆகாரம், சின்ன ஆகாரம், சில குணங்களே சில ரூபங்களே அவ்வளவுதான் சொல்லிருக்கு, இதனையும் தோஷம் இல்லை அப்படின்னுட்டு ரெண்டாவது சமாதானம் பரிமிதி வச்சனம். அது என்ன சொன்ன, சேது சேது உபதேசம், உண்மான உபதேசம், ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன், உபாதியை கொண்டு சொல்லணும், ஏற்கனவே சூத்திரத்துல சொல்லிட்டோன்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, அந்தந்த உபாசனத்துக்கு ஏத்த மாதிரி அவனுடைய ரூபமானது உபநிடத்துக்குள்ள சொல்லப்பட்டபடி கல்பிக்கப்படுகிறது. நம்ம கல்பிக்கல, உபநிடத்துல சொல்றது, உபநிடத்தானது அது மாதிரி காமிச்சு கொடுக்கறது. அதெல்லாம் இந்த உபாதியை வச்சுட்டுதான் அத மாதிரி அங்க அர்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு ரெண்டு ரெண்டு கேள்விக்கு சமாதானம் சொல்லி எடுத்து. மூணாவது என்னன்னாக்கா, அமிர்தசியைட்ட சேர்த்து கொண்டுட்டு சம்பந்தம் பேரு, சம்பந்த உபதேசம் பெருமாளுக்கும் அந்த மோட்சத்துக்கும் பிராபியத்து, அவன் சொன்ன பிராபியம் வேற பிராபக வேற, அமிர்தசிய ஏஷாக சேர்த்து அமிர்தமா இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு இந்த பிரம்மமானது பிராபகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏஷாக சேர்த்து உண்டு, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற, அதுவும் ஒண்ணு சுலபமானது. அமிர்தம்னா என்ன, நான் தான் அமிர்தம், நான் தான் அமிர்தம், பரமாத்மா தான் அமிர்தம். பிரமா சொல்ற, நான் தான் மமபேச்ச குணர் ஜென்மாலயம் நாப்னுவந்தி மகாத்மான பரமாங்கதா சொல்றது. என்ன அடைஞ்சுதான், இந்த துக்காலயமா இருக்கக்கூடியது, அசாஸ்வதமா இருக்கக்கூடியது, அந்த இந்த பிறகு இருக்கே இதை அடைய மாட்டா, சம்சாரத்தை அடைய மாட்டா, என்ன சம்சித்தின் பரமாங்கதா, என்ன நான் தான் சம்சித்திய வாழ்க்கை, என்னையே அடைஞ்சிட்டாளே, என்ன அடைஞ்சிட்டாள்னாக்கா அவளுக்கு ஏன் குறை வரப்ப குறை வரப்போறது, அவளுக்கு ஏன் சம்சாரம் வரப்போறது, ஏன்னா நான் தான் எல்லாத்துக்கும் பிராப்தியம், நானே அமிர்தம். இங்கேயே சொல்றதான், இங்கேயும் அப்படித்தான், எது அமிர்தம், பிரம்மன், அந்த பிரம்மத்துக்கு அந்த அமிர்தமான பிரம்மத்தை அடையறதுக்கு தானே சேர்த்து தானே சித்தோபாயனா இருக்கா. இதுல என்ன தோஷம் இருக்கு, தன்னை அடையறதுக்கு தானே இந்த மாதிரி இருக்கான், அமிர்த ரூபமான பிரம்மம், அமிர்தரூபமான பிரம்மத்துக்கு அல்லது அந்த பிரம்ம பிராப்தி ரூபமான மோட்சம் என்ன? அந்த மோட்சம் தான் அமிர்தம். அந்த அமிர்தத்துக்கு ஏதத் பிரம்ம ஏதத் அமிர்தம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு புதர்தியில. அதனால ஏதத் பிரம்ம ஏதத் அமிர்தம், அமிர்தம்னா பிரம்மம் தான் அமிர்தம்னு ஸ்பஷ்டமா ஸ்ருதி சொல்றது, ஸ்பஷ்டமா ஸ்ருதி சொல்றது, உபனிடத்தே சொல்லிட்டு போயிடுச்சு. இதுவே அமிர்தம், பிரம்மமே அமிர்தம், பிரம்மமே அமிர்தம் சொல்லிட்டு உன்ன அதை காட்டில வேறுபட்டது ஒண்ணு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. ஆகையினால இந்த நீ கேட்டதே சம்பந்தம் இருக்கு, இது பிராபகம் அது பிராப்தியம், இது அடைய இருக்கிறது பிராப்தியமான அதுதான் அமிர்தம், அதுதான் மோட்சம், அது வேற இது வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அமிர்த ரூபமா இருக்கிறதும் பிரம்மமே, மோட்ச ரூபமா இருக்கிறதும் பிரம்மமே. என்ன பெருமாள் அனுபவிக்கிறான் சொன்னோம், அதோட கூடின கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான். அதனால பிரம்மமே அமிர்தம், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது தான் மோட்சத்துல. அதுல சந்தான கோபால உபாக்கியானு வரும் பாகவதத்துல, ஒரு வைதிகன், வைதிகன் வந்து அவனுடைய குழந்தை பிறக்கிறது குழந்தை போயிடுறது எல்லாம் கேட்டுருப்பீங்க. உடனே அர்ஜுனன் வந்து என்னென்னவோ பண்றான், ஒன்னும் படிக்கல, குழந்தை பிறக்கிறது அந்த அந்த பொம்பளை அவ கத்துரா பிரசவ வலி, குழந்தை பிறக்கிறது அழற வலி, அழற சப்தம், பிரசவ வலியினால அவ கத்துற சப்தம், குழந்தை பிறந்த ஒன்னா குழந்தையோட சப்தம், அதுக்கப்புறம் இந்த பிராமணனோட சப்தம், ஐயோ என் குழந்தை எங்க காணமையே பேன்றோம், எப்படியானாலும் குழந்தை தொலைஞ்சு போயிடுறது. அந்த சமயத்துல அர்ஜுனனுக்கு மனது கஷ்டம், நம்மளால பண்ண முடியலையே காப்பாத்த முடியலையேன்னு. உடனே பெருமாள் அந்த வைதிகனை அர்ஜுனன தான் மூணு பேரும் ஒன்ன காரிய வைகுண்டத்துக்கு போறார். போற சமயத்துல காரிய வைகுண்டத்துல பெருமாள் இருக்கார், அங்க பரதத்துவம் இருக்கு, அந்த பரதத்துவத்துக்கு ரொம்ப ஆசையம் கிருஷ்ணன் நேரம் பார்க்கணும்ட்டு. நான் தான் கிருஷ்ணன், ஆனா அவன் நேரம் வரவழைச்சு பார்க்கணும்னு ஆசையம், யாராலும் ஜெயிக்க முடியல, அதனால அழைச்சிட்டு போறார். அந்த பெருமாளையே அங்க உட்காந்து இருக்க, ஆனால் இந்த வைதிகன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்த பெருமாளையும் சேவிக்கல, பெருமாள் முதமான இடத்துல இருக்கான் காரிய வைகுண்டத்துல, அதையும் இவன் சேவிக்கல. இவன் சேவிக்காம வழியில லைட் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, புஸ்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போனான். கடைசியில குழந்தையெல்லாம் கிடைச்சி விட்டான், கடைச்ச உடனே இதுவே எனக்கு பண பிராப்தியம், குழந்தைய அணைஞ்சிட்டே இதுதான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு குழந்தைய அணைஞ்சுக்கிறானா சாட்சாம இங்க பரபிரம்மம் உட்காந்துருக்கு. அத பாக்கல, அத பாக்காம இத போய் அணையலாம் குழந்தைகள் அடையிறது, இந்த வேடிக்கை பாக்குறது, இது அத மாதிரி இதுதான் முக்கியம். எது முக்கியம்? நமக்கு பெருமாள் முக்கியம், பெருமாள் தான் நமக்கு பரம பிராப்தியம். ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாம் இருக்கு, அங்க போய் அவரு சுத்தின்னு இருப்போம், அங்க போயிட்டா அந்த சிந்தனையே வராதே. பெருமாளை சேவிக்கிறது, பாகவதாலை சேவிக்கிறது, அதுதானே நீங்கதான் ஆண்டவன் இருக்காரு. திருச்சானூர்ல காத்தால போயிருந்தேன், போட்சியில இருந்தேன், அப்ப கத்தியம் சேவிச்சோம், சேவை கொண்ட கத்தியம் புணம்ய உத்தாய புனப்புண உத்தாய உத்தாய புனப்புண புணம்ய, அத கண்டு வேற என்ன வேணும், சேவிக்கிறது தான் நமக்கு. அங்க போய் பல்லாண்டு பண்றதும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும், பெருமாளை சேவிக்கிறதும் இதுதான் நமக்கு தேவை. இத விட்டுட்டு இங்க வேடிக்கை பார்க்குவோம். அதனால பிரம்மத்தை அடையிறது, பிரம்ம கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது, இதுதான் நமக்கு உத்தேசம். அதனால பிரம்மமே அமிர்தம், பிரம்மமே பிராப்தியம், பிரம்மமே மோக்ஷம். அதனால தனக்குத்தானே சேது அதுவா இருக்கு, காரணமா இருக்கு, அடையிறது சித்தோபாயமா, தன் அடையிறதுக்கு தானே உபாயம். அதனால என்ன தோஷம் கொடுத்து? ஆகவே எம்பெருமான் தான் சித்தோபாயமா இருக்கான். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல இதான் உண்டு, நம்ம உபாசனம் பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணிட்டோம்ன்றதுனாலே நம்ம மோட்சம் கிடைச்சிடாது. ஆனா என்ன வரும் அப்படின்னா, உபாசனம் பண்ணிட்டோம், அதனால நம்ம பிரதிபந்தகம், அந்த பெருமாள் அடையறதுக்கு எது எது இதுவா இருக்கோ தடைகள்லாம் அவைகள்லாம் போயிடும், கர்மாக்கள்லாம் அழகிடும். மோட்சம் கொடுக்கறது சித்தோபாயமான திரவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் தான், அவன் அனுகிரகிச்சாதான் நமக்கு கிடைக்கும். அதனால சித்தோபாயம் நமக்கு முக்கியமானது. அந்த சித்தோபாயம் தான் இங்க சொல்லப்படுறது. அந்த அடையறதுக்கு தானே உபாயமா இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால மூணு கேள்விகள். முதல் கேள்வி சேதுத்துவ உபதேசம், இரண்டாவது உண்மான உபதேசம், மூணாவது இது சம்பந்த உபதேசம், பிராப்திய திராபக சம்பந்தம். அந்த மாதிரி உண்மானம் சஞ்சேயத்துவம் அளவோட கூறினது அப்படின்றது உண்மா. அதே மாதிரி சேதுத்துவம் ஒரு தாள மாதிரி இருக்கான், ஏன் அங்க போறதுன்னா அந்த இதுக்கு சமாதானம் சொல்லிட்டேன் மூணுத்துக்கும். அதை இத பாருங்க, சேது துல்யாத் விதரண நியமாத் பந்தனாத் வாத்த யுக்தம் யாத்தியஸ்மின் உபாதேஹ பரிமிதி வசனம் சார்த்தகம் சூத்ரிதம் பிராக் சாசுஷ்பத்யஞ்ச தத்தன்மதி சமனுகுணம் கல்பியதே நந்தபும்னஹ ஸ்வஸ்யேத்யேவா மிருதஸ்யேதி அவிகிதமதவா முக்தியேவா அமிர்தம் ஸ்யாத். சேதுத்துவம் முதல் இது அவன் கேட்ட கேள்வி, அதுக்கு அர்த்தம் சொல்றேன். சேது துல்யா இதனால நியமா அந்தந்த யோக்கியமான அர்த்தத்தை தான் சொல்லணும். இங்க சேது துல்லியமா இருக்கு எப்படின்னா சேது தாரகமா இருக்கும் தரிக்குமோ அந்த மாதிரி நியமம் இருக்கு. எம்பெருமான் சர்வதாரகன், அதாவது எல்லா எல்லாத்தையும் தரிக்கிறவன். அதனால விதரண நியமான் விசேஷமா தரிக்கிறான் அந்த நியமம் இருக்கு. அதனால சேத்து துணர்த்தம் கொள்ளலாம் அல்லது பந்தனாத்வா அத்த இந்த சேத்து அப்படின்ற சப்தத்துல சொல்ற பிரயோகத்துல இந்த மாதிரி பந்தனா என்ன பந்தனம் தன்னிடத்துல எல்லா வஸ்துக்களையும் வச்சிருந்தாலும் அதுல ஒண்ணு சுரூப சுவாவங்கள்லாம் கலவாதபடி சேராதபடி சாங்கரியம் வராதபடி இருக்கிறது அத்தனை யுத்தம் அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அஸ்மின் வியாப்தேபி இந்த பிரம்மம் சர்வவியாபியா எல்லாத்தையும் வியாபிச்சிருந்தா கூட இன்னும் சர்வவியாபகனா இருக்கான். அப்படிப்பட்ட பிரம்மத்துல பரமாத்மா கிட்ட பரிமிதி வச்சனம் அளவோட கூடினதுன்னு சொல்றது. அது கூட எப்படி அப்படின்னாக்க பிராக்கு சார்த்தகம் சூத்திரிதம் அல்பஸ்வரேஜிதே ததுக்தம் அல்பகோகஸ்வாத்திபதேசாச்சனே என்ன நிதாயத்வா தேவம் யோம வச்ச அந்த மாதிரி இடங்கள்லாம் அழகாங்க சொல்லி எடுத்தது. அதனால அந்த இடத்துல சொன்ன மாதிரி ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா உபாசனோசரம் சொல்லிடுத்து பெருமாள் நம்ம அனுகிரகிக்கிறதுக்கோசரம் உபாசன ஆகாரத்தை கொண்டு வரதுக்கோசரம் இந்த மாதிரி இருக்கான். முன்பே சூத்திரம் சூத்திரம் பண்ணப்பட்டது எல்லாம் சூத்திரகாரத்துல உள்ளோம். நாம எதுவும் கல்பி சூத்திரகாரம் எப்படி சொன்னார் உபரணத்தாத்து சொன்னார் சார்த்தகம் சூத்திரம் அது மட்டுமல்ல சாதுஷ்பத்யஞ்ச சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசகரம் பிரம்ம இதெல்லாம் கூட தத்தன் மதி சமனுகுணம் அந்தந்த மதி மதி என்ன அர்த்தம் உபாசனம் உபாசன ரூபமான ஒரு புத்தி ஞான வித்தியாசம் அந்த ஞான வித்தியாச விசேஷம் தான் உபாசனம். அதுக்கு அனுகுணமாக உபாசனம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக இங்க இது மாதிரி பண்ணணும். அது இத மாதிரி அர்த்தம் கல்பிக்கணும். இது ரெண்டு விதம். இது வந்து தத்தன் மதி சமண குணம் அப்படிங்கறது இவர் சொல்லிட்டார் பதயோஜனை ஐஷங்கருடைய வியாக்கியானம். ஆனா குமார வரது பேசிக்கணும் தத்த ஸ்ருதி அனுகுணம் அப்படின்னு சொல்ல அந்தந்த ஸ்ருதிகள் அந்த சூரியன் அதுலயும் அதேதான் நிறைய உதாரணம் தான். பாதவசி விஸ்வாபூதானி திருபாதசி அமிர்தம் அப்படின்லாம் அதை வச்சுன்னு சொல்றேன். அதனால அந்தந்த ஸ்ருதிகள் சொல்றது அந்தந்த ஸ்ருதிகள் எப்படி சொல்லணுமோ அதுக்கு அனுகுணமாக இதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சிந்தாமணியில பாடம் ஸ்ருதிகி அப்படின்ட்டு. இங்க இவரோ ஐசிங்கரோ பதயோதனையில மதி சமணமானு சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன். இது பாரதேவன் தான், இவா யாரும் கல்பிக்கல. அந்த மாதிரி ஒலைச்சுவடிகள்லாம் இருக்கு, தாழபத்திரங்கள்லாம் ஓலைச்சுவடிகள்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து அர்த்தம் என்றார். இப்ப உதாரணம் ஒரே உதாரணம் ரெண்டு பேரும் சொல்றார். ஆனால் உபாசன பேதம்னு திருவள்ளம் கேவலம் சுதிவாக்கிய பேதம், அது உபாசன வரையும் கொண்டு வரணும் அவ்வளவுதான். அதனால ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது, விரோதம் கிடையாது. அதனால மத்திய சமண குணம் அனந்த பூம்னா கல்பியது, அனந்த பூம்னா அனந்தம்னு என்ன அர்த்தம், அளவற்றது. அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்றது. முடிவற்ற பூம்னா விபூதியை உடையவன், ஐஸ்வர்யத்தை உடையவன், மகாத்யத்தை உடையவன் யாரு, பிரம்மம் பரமாத்மா. அவனுக்கு இந்த மாதிரி சாதுர்சத்தியம் நாலு கால் உடையது, பதினாறு அவயவங்களை உடையது, அதெல்லாம் சொல்றதெல்லாம் கூட அந்தந்த ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட உபாசனத்துக்கு அனுகுணமாக சொல்லணும் அப்படின்ட்டு அர்த்தம் அது. அதனால இந்த இரண்டாவது அர்த்தமும் சொல்லிவிட்டார் சமாதானம். மூணாவது அமிர்த சம்பந்த உபதேசம் அமிர்த சீரு சேர்த்து அதுவும் சாய்க்கிறார். இப்போ சுவசிய பிரம்மத்துக்கு தானே அமிர்தம், தானே அமிர்தம் அந்த தாத்பரியம் தான். தானே அமிர்தம் அமிர்தசிய இது அவிகிதம், பிரம்மமே அமிர்தமாகுது. அதனால் சொசிய இத்தியேவ சொசிய அமிர்தசிய தானே அமிர்தமா இருக்கும், பரமாத்மாவே அமிர்தமாகுதான். அதனால அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டது தன்னை அடையறதுக்கு தானே சேர்த்துவா இருக்கான், சித்தோபாயமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால மோஷம் வேற, இவன் வேற, பரமாத்மா வேற அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தானே சேர்த்து சுயம் சேர்த்து தானே உபாயம், அவனை தன்னை அடையறதுக்கு தானே உபாயம் அமிர்தசு இது அபிகிதம். இது ஒரு சமாதானம். அல்லது அசவா அல்லது முக்திரேவ அமிர்தம் சார், முக்திரேவ மோக்ஷம்னா அமிர்தத்தால சொல்லப்படுறது, மோக்ஷம்னா இங்க அமிர்தத்தால சொல்லப்படுறது. ஏன்னா பரமாத்மா அடையிறதுதான் மோக்ஷம், அந்த மோக்ஷம் தான் அமிர்தம். மோட்சத்தை அடையணுமா, அமிர்தமான மோட்சத்தை அடையணும்னாக்க அதுக்கு எந்திரமானே சித்தோபாயம். அந்த அமிர்தம் எது என்ன, பகவான் அடையிறது. அதனால சொத்ராத்து சாதனந்த சுயம் அதிக பரம் அப்படின்னு முன்னாடி சொல்லிருக்கேன், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இது மூணாவது சமாதானம் கேள்விக்கு அர்த்தம் சொசியத்தியேவ அமிர்தசு இது அபிகிதம் அதுவா முக்திரேவ அமிர்தம், முக்தி தான் மோக்ஷம் தான் அமிர்தமா இருக்கும். அதனால இந்த மூணு கேள்விகள்ல எங்க மூணு கேள்விகளை வச்சு எங்களை நடக்க முடியாது, இதான் இதுக்கு சமாதானம். அதனால சேதுத்வ உபதேசம் உண்மான உபதேசம் அது மாதிரி சம்பந்த உபதேசம் அந்த மூணுத்துக்கும் சமாதானம் சொல்லியிருக்காரு. இப்ப அர்த்தம் பாருங்க ஸ்லோகம் சேதுத்வம் சேது துல்யாத் விதரண நியமாத்து பந்தனாத்வா பிரயுக்தம் அத்தேப்பியஸ்மின் உபாதேஹே பரிமிதி வசனம் சார்த்தகம் சாத்துஷ்பத்யஞ்சமனுகுணம் கல்பியதேனந்தபும்னேத்தியேவாமசியேதி அவிஹிதமதவா முக்தேவாமதம் ஸ்யாத் கவிதாச்சிகன்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஃ.